ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, என் விழியோ கடல் ஆனதம்மா, எண்ணங்களோ அலை மோதுதம்மா, புது ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, வாடிடும் என் நெஞ்சம் குளிர்ந்திடுமோ, வசந்தமும் என் வாழ்வில் மலர்ந்திடுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, விழிகள் பாராமல் செவிகள் கேளாமல் கவிதை அரங்கேறுமோ, தேவி உன் கோயில் வாசல் முன்னாலே காவியத்தேன் பூமியில் முதன் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதன் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க, ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்ச கொஞ்ச, பாடும் உள்ளம் துள்ளத் துள்ள பாடல் ஒன்று சொல்லச் சொல்ல, பாடும் உள்ளம் துள்ளத் துள்ள பாடல் ஒன்று சொல்லச் சொல்ல, ஆயிரம் சந்தம் நாவினில் சிந்தும் அம்பிகைக்கே சொந்தம், நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க கற்ற வித்தை என்றும் செழிக்க, முத்து ரத்தினம் சிந்து நித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, கானமழை இனி நான் பொழிவேன், தேன்மழையில் இனி நீ நனைவாய், புது ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது, புதுவித ராகதீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது.